శ్రీమాంగణనాథార్యకృతాకీర్తే సన్నిధత్తాం సదాహి అసభ్యపరంపరాయుగ్మ. இப்போ போன ஸ்லோகத்துல பூர்வபக்ஷிகள் சில ஆக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணினான். அந்த ஆக்ஷேபங்களுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லி முடிச்சேன். அதாவது எப்பொழுதும் 100 வருஷம் வாழ ஆசைப்படணும், எப்படி வாழ ஆசைப்படணும், யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது பூர்வநேவேக கர்மான் திஜீவிஷ சதம் சமாகனா இருக்கு, அந்த மாதிரி இருக்கணும், கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னதுனால இந்த இடத்துல கர்மாதான் பிரதானம்லாம் நிக்ஷேபிச்சார். அதனால நிறைய விஷயங்கள் சொன்னான். அதை எல்லாத்துக்கும் சமாதானம் சாய்த்து சுவாமி தேசிகன், அதாவது சூத்திரக்காரர் சாய்க்கிறது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி முடிச்சார். அதாவது கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், அதெல்லாம் எப்படி வித்யைக்கு அங்கமாக பலாது சந்திரகிதமாக ஒரு பலத்தை எதிர்பார்க்காம பிரம்ம வித்யைக்கு அங்கமாக இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தான் இசாசியோட அந்த மாதிரி சொல்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட கர்மாக்களை அனுஷ்டிச்சா கூட இந்த பிரம்ம வித்தியனுடைய மகத்துவத்தினால மகாத்மத்தினால இவனுக்கு அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாதான். ஏன்னா பிரம்ம வித்யானுக்கு அப்படி நாமெல்லாம் இருக்கவே பிரபன்னார், இதெல்லாம் சூக்ஷமான விஷயங்கள், நாமெல்லாம் இருக்கோம் பிரபன்னார், நாம எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நாம எப்படி கர்மாக்கள் பண்றோம், மிச்சபடி பழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிடணும், சம்பாதிக்கிறோம், வேலை செய்யணும், அதுல நிறைய பணம் வருது, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம், பிராமணன் தனக்கோதனும் சம்பாதிச்சு கூடாது, தனக்கோதனும் கேட்கக்கூடாது, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஜீவனும் ஒன்று கோயிலும் பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தை பசின்னு அழகுது, எல்லாருக்கும் அப்படித்தான், சின்னவாளோ பெரியவாளோ வயசானவாளோ எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. அதனால அவர் சாத்தாகணும் இல்லையோ, அதனால அது மாத்திரம் இல்லாமல் நான் என் குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, எங்க தாயார் தோப்பனாவை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இதெல்லாம் அவசியம் நான் பண்ணித்தான் ஆகணும், அவசியம் நான் பண்ணித்தான் ஆகணும். அதனாலெல்லாம் பண்றதுனால இதெல்லாம் நம்மளுக்கு தொடவே கூடாது. விஷயம் திரைசாரத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார், ஒரு பிரபன்னன் இந்த மாதிரியாக சில கவனங்களா நடந்துட்டா கூட அதை பெருத்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு மாதா பிதாக்களை ரட்சிக்க வேண்டியதோ, தன்னுடைய பத்தினியை ரட்சிக்க வேண்டியதோ, தன்னுடைய குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியதோ அவனுடைய பொறுப்பு அது. அதனால அவன் மாதிரி பண்ணலாம், தோஷம் இல்லை, இதுவே ஒட்டாது, இதுவே ஒட்டாதுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் போய் இந்த மாதிரி பண்ணா ஒட்டவே ஒட்டாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை திருமணம் பண்ணிட்டே சுவாமி. அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன். இதுல என்ன சாய்க்கிறாருனாக்கா ஒருத்தன் அத்தியனம் பண்றான், அவன் நியமாம்சகன் என்ன சொன்னா நேற்று கூட சொன்ன தான் நிற்கிறேன், நியமாம்சகன் என்ன சொல்றான், ஒருத்தன் அத்தியனம் பண்றான், அத்தியனம் பண்ணச்ச இவன் எப்படி அத்தியனம் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஒரு வேதாத்தியனம் எப்படி பண்ணுவான், 6 மாசம் அத்தியனம், 6 மாசம் அங்காத்தியனம், இந்த மாதிரி பண்ணணும், நடுவில் விட்டு விட்டு பண்ணணும், 5 மாசம் அது அப்புறம் அங்கங்களை அப்படின்லாம் அத்தியனம் பண்ணா என்ன ஆகும், நமக்கு பொதுவா அர்த்தம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இந்த வேத வாக்கியத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் உண்டாச்சுக்கும் போ, ஆனால் அதுல நிர்ணயாத்மகமான ஞானம் வராது. அதனால விசார சாஸ்திரத்தை பண்ணி இவன் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறான், இது பொதுவா மீமாம்சகன் ஒத்துக்கிறான், நம்மளும் ஒத்துக்கிறான். ஆனா அவன் சொல்லிட்டா இந்த ஞானம்னு இருக்கு பாருங்கோ, நம்ம ஹஸ்த ஞானம் நமக்கு வரத வச்சோம், அதுதான் வேதாந்தத்தினுடைய பலன். இந்த மாதிரி நிர்ணயாத்மகமான ஞானம் வரது அதுதான் வேதாத்தியனத்துக்கு பலன். வேதாத்தியனம் பண்றது பலன் இல்லை அப்படின்னு மீமாம்சனுடைய சித்தாந்தம். அவன் என்ன சொல்றான், அதுக்கு இந்த அர்த்த ஞானம் தான் வித்தியே, அந்த வித்தியானது யாகங்களுக்கு அங்கம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம், வேதாத்தியனம்ன்றது எதுக்கு பண்றது அப்படின்னா, வேதமே எப்படி இருக்கு, சப்தங்களுடைய கூட்டம், சப்தம்னா அக்ஷரங்கள் எழுத்துக்கள், அது ஒரு எழுத்து இருக்கும், ரெண்டு எழுத்து இருக்கும், மூணு எழுத்து இருக்கும், எத்தனையோ பதங்கள் இருக்கலாம், எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரமத்துல பாருங்க, அருகி ஓம்னு ஆரம்பிக்கிறார், இடையத்வா பூஜேத்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரம், மூணு, எத்தனையோ அக்ஷரங்கள், இப்படி பல அக்ஷரங்கள் சேர்ந்தது இந்த வேதராசி, சப்தராசி. இந்த சப்தராசிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா கிரகிக்கிறோம். நமக்கு அந்த அர்த்த ஞானமே முக்கியம் கிடையாது. நீங்க எல்லாம் பெருமாள் கோயில்ல காஞ்சிபுரத்துல எல்லா கோயிலும் சேவிக்கிறீங்களோ, வேத பாராயணம் பண்றா, இந்த பவித்திரவசம் சேவிக்கிறேன், எவ்வளவு நாளுக்கு பவித்திரவசத்துல பாராயணம், அவளுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாது, அவ பாட்டுக்கு அநாயத்தான் சேவிக்கிறார். சப்தம் அர்த்தோனுதாவதி அப்படிங்கிறார். வாச்சத்தை காட்டிலும் வாசகத்திற்கு ஏற்றமிரே அப்படிங்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை. ஒரு சப்தத்தை நாம சொல்றோம் நாராயணா அப்படின்னு சொல்றோம், அந்த நாராயணான்னு ஒரு குழந்தையும் சொல்றது, ஒரு பாமரனும் சொல்றான், ஒரு பண்டிதனும் சொல்றான், ஒரு யதீஸ்வரனும் சொல்றார், எல்லாருமே நாராயண சப்தத்தை சொல்றான். ஆனா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்றதா எத்தனை பேர், அர்த்தம் தெரியாம சொல்றதா எத்தனை பேர். தேவியும் சொல்றேன், ரமாதீத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிக்ரம ஜனார்தன ஸ்ரீவிநாத நாராயண இது இவசுபதானியா படதி நாமதேயானித்தே படதி நாமதேயானித்தே அதுவசியதா. நரக பார்த்த பீதி குதா, இந்த சப்தங்களை இந்த நாமங்களை சொன்னாலே போதுதான். அப்படி சொன்னாக்கா இவாளுக்கு வந்து இது யாசுமே வராது, யமனுக்கு அதிகமா போக மாட்டா, யமனுக்கு அதிகமா போகாதனால நரக பாபமே வராது, நரக பாபம் நரகத்துல போய் விளையாடுன்றதே வராது இவாளுக்கு, சப்தம் தான். அதனால வேதா வேத பாராயணம் பண்றா, அவளுக்கு என்னது அர்த்தம் தெரியாது, அநாயகமா பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. பிரமாள் அதை திருச்சி சாய்க்கிறார், ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்ல வந்ததெல்லாம், பிரமாணங்கள் இருக்க ஒரு 40 பேர் பாராயணம் பண்றா, கம்பீரமா இருக்கு. அதை பெருமாள் கேட்டுட்டு இருக்க வேத பெருமாள் இதை கேட்கறத பார்த்தோம்னாக்கா நம்ம கேட்கலாம் எவ்வளவு புண்ணியம், சொல்றவாளுக்கு எவ்வளவு புண்ணியம், கேட்கறவாளுக்கு எவ்வளவு புண்ணியம், அந்த பகவான் அதை கேட்டு நம்மளை அனுகிரகிக்கிறானே நம்மளுக்கு எவ்வளவு பாக்கியம். அதனால இந்த சப்தம், சப்தம் தான் சேஷம், சப்தத்தை தான் அர்த்தம் அனுசரிக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பத்மநாபோமர பிரபு சகசநாமத்துல வருது, பத்மநாபோமர அங்க வந்து பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், பத்மநாபா அமரப்பிரபுன்னு பிரிக்கணும். அமராள் நித்த சூரியர்களுக்கெல்லாம் பிரபுவா இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான் அப்படின்லாம் அர்த்தம் அமரப்பிரபுன்னு. ஆனால் ஒரு லௌகிகர், அவருக்கு சப்தம் எல்லாம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, அவர் என்ன பண்ண மரப்பிரபுன்னு பண்றாரு, அவர் மரங்களுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லிருப்பேன். இது ஒரு பண்டிதன் அவர் மனசு குழப்பம் விட்டு போட்டார், அமரப்பிரபுன்னு சொல்லு போகம் விட்டாது, பத்மநாபோ அமரப்பிரபுன்னா ஒரு அக்ஷரம் அதிகமாயிருக்கு, 9 அக்ஷரம் கூடாது, அனுஷப்புல 8 அக்ஷரம் தான் வரணும், இதற்கு ஸ்லோகமும் ஒட்டல, அர்த்தமும் ஒட்டல, பக்தியும் வரல, மனக்கணக்கு அணைஞ்சிட்டோ சகசநாமம் சொல்றதே நினைச்சிட்டேன், பெருமானுக்கே மனசு கேட்கலையாம். அந்த பண்டிதனுக்கு இது சொல்றப்ப அடியே இருக்கிறது, பண்டிதனுடைய கனவுல வந்து பெருமாள் வசையான், அவன் பக்தியா பண்ணியிருந்தான், அவனை போய் கெடுத்துட்டு வண்டியே இடாக்குமா, ஓ அவனை போய் சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பக்தர்கிட்ட வந்து இந்த பண்டிதர் போய் சொல்றேன், நீ சொன்னதே சரி, மரங்களுக்கும் அவன் தான பிரபு அப்படின்னு சொன்னேரான் பெருமாள், பெருமாள் சொன்னேன். அதனால சப்தங்களுக்கு தான் ஏற்றம், ஆகவே நாம் அத்தியனம் பண்றது என்னதுன்னாக்கா, அர்த்த ஜானம் எல்லாம் முக்கியம் இந்த முதல்ல. முதல்ல நமக்கு வேண்டியது சப்த ஜானம், அக்ஷராசி ஜானம், அதுதான் அத்தியனம். அதன் பிறகு அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு விசாரம் பண்ணி நிலையாத்துக்கமான ஞானம் வந்து ஒரு கர்மாவை நட்டிக்கிறது, பிரம்ம வித்தியை நட்டிக்கிறது, அங்காங்கி பாவத்தோடு நட்டிக்கிறது, அதெல்லாம் சரி. அப்படி நட்டிக்கலாமே தவிர்த்து இவன் சொன்னா பாருங்க, மீனாம்சகன் வேதாத்தியனம் பண்ணாக்கா அதுக்கு அர்த்த ஜானம் தான் பிரயோஜனம் அவன் சொன்னான். அது இல்லை, அர்த்த ஜானம் தான் பிரயோஜனம்ன்றது கிடையவே கிடையாது. அப்படியானாக்கா வேற என்ன அப்படின்னாக்கா, அத்தியனம் பண்ணணும், அக்ஷராதி கிரகணம் பண்ணணும். தேசியம் வந்து ஷிவபிரகசத்திரேசாரத்தில் பார்க்கிறார், உக்தி நிஷ்டையை பத்தி சொல்றார். சரணாகதி பண்ணச்ச உக்தி நிஷ்டை, பெருமாள்கிட்ட போய் நம்ம உக்தி நிஷ்டை பண்றோம், நம்ம மடத்துல அதுதான் பண்றார். சிஷ்யாருக்கு ஆச்சாரியரே சொல்லிக் கொடுப்பார், ஸ்ரீமதிங்க அந்த சரணாகதி பிரயோகத்தை சொல்லிக் கொடுப்பார். சொல்லச்ச அவன் என்ன பண்ணுவான்னு அப்படியே சொல்லணும். அதுக்கு உதாரணம் சுவாமி தேசியம் சாக்கிறார், ஒரு பதவாக்கியம் அறியாத பாலகுணர்வன் அவன்கிட்ட பவதி பிக்ஷானந்தேகின்னு சொல்லிக் கொடுக்குறான். ஆட்டியரான கிரகத்துல போய் அந்த பாலகன் என்ன பையன் பவதி பிக்ஷானந்தேகின்னு கேட்கறது, கேட்ட உடனே அவனுக்கு அர்த்தம் தெரியாது, அவனுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை பவதி பிக்ஷானந்தேகின்னு கேட்டது. அந்த ஆட்சியாளர்களுக்கு கிருஹிணி என்ன பண்ற, அந்த அர்த்தஸ்திரி அந்த குழந்தைக்கு எது வேணுமோ அதை கொடுத்து அனுப்புறார், அன்னத்தை கொடுக்கறா, அதுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு கொடுக்கிறார். சுவாமி திருமாளிகளை நாங்கெல்லாம் சாப்பிடுவோம், நேற்று கூட சொன்னோம் பாருங்க, சாப்பிடுச்சது சுவாமி தேவிகள் என்ன பண்ணுவேன், கலட்சம் பண்றோம் பிரம்மச்சாரி பவதி விஷாந்தேகின்னு சொன்னாலும் சொல்ல போவான், என்ன போட மாட்டான், பவதி விஷாந்தேகம் கேள்டா அப்படின்னு வா, எனக்கு கலட்சம் குருகுல பத்தியா பண்றோம், வலைப்பேட்டு சுவாமி திருமாளிகளை சாப்பிட்டு இருந்தேன். அப்பவும் சரி ரங்கமணி சித்தி கேட்பா, வலைப்பேட்டு சுவாமி தேவ் ஏண்டா பவதி விஷாந்தி கேட்க மாட்டியா அப்படின்னு வா, நான் கேட்பேன் பவதி விஷாந்தேகின்னு, நானே உள்ளின் பார்ப்போம் கோவிந்தாச்சா அதெல்லாம் கேட்போம், கேட்டதான் போடுவான். காரணம் நம்ம கேட்கணும், அது நாங்க கேட்டது கலட்சணம் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம் தெரியும். ஆனால் ஒரு குழந்தை சின்ன பையன் அவனுக்கு சொல்லி கொடுக்குறா பவதி விஷாந்தேகின்னு, உபநயனத்தினே பிக்ஷாந்திரது பிக்ஷாந்திரதுன்னு அபத்தமா தமிழ் சொல்வான், அர்த்தம் தெரியாம பிக்ஷ கேட்கணும். அந்த குழந்தை முதல்ல தாயார்த்து சேர்க்கிறது, வேற அரிசியை கேட்டு வாங்கிக்கிறது, வர்ற ஒவ்வொருத்தருக்கையா பாவம் சின்ன குழந்தை, அதை சேர்க்க சொல்லி சேர்க்க சொல்லி அபிவாதம் பண்ண சொல்லி அந்த குழந்தை எவ்வளவு அல்லாமல் அந்த பணம் எல்லாம் வாத்தியார் கொடுவோம். அதனால பக்கத்தில் இருக்கிற வாத்தியார் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தா வேடிக்கையா இருக்கும், அந்த குழந்தையை பார்த்தா கஷ்டமா இருக்கும், வாத்தியாரை பார்த்தா இந்த பொம்மநாட்டிகளை பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அதனால சுவாமி சாக்கிறேன், அதனால சப்தம் ஒரு சப்தத்தை சொல்றதுன்றதே சேஷம், அதன்பிறகுதான் அர்த்தம். அந்த அர்த்த போதம் இருக்கு பாருங்க, ஞானம் ஞானம் வரது, அந்த ஞானம் வேற, அந்த ஞானம் வேற, அந்த ஞானம் வேற, வித்தியைன்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அர்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, சப்தத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியும், அனுஷ்டானம்ன்றது வேற, நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா பிரயோகம் மாத்திரம் பண்ண மாட்டோம். ஏன்னா தேரி தான் நமக்கு எல்லாம் தெரியுது, இன்னைக்கு அடைய தலை பண்ண முடியாது எடுத்து எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் என்ன பண்ண, அது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குழம்பு வெந்தய குழம்பு பண்ணுவேன், பிரசாதம் பண்ண வெந்தய குழம்பு பண்ண, அது என் பிரமாதம் சந்தித்தேன் சாப்பிட்டேன் என் கிரகணிக்கும் போட்டுட்டேன், வேற ஒண்ணும் தெரியாது. அதே என் ஒண்ணுட்டு தம்பி நேர்த்தி அதை பண்ண இதை பண்ண வளர்த்துட்டா சொல்றேன் அவன் வாழ்க்கைய சமர்த்தம், அதனால தேறி தெரியறது வேற, ஆனால் அதை வந்து பிரயோகத்தில் எடுத்துன்னு வேற. இப்ப ஞானம் வந்து நமக்கு வருது, வேத ஞானம் வருது, வேதார்த்தம் தான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதே வித்தியா ஆயிடாது, தெரிஞ்சுக்கிறதே வித்தியா ஆயிடாது. அதையும் சொல்ற வித்தியனுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, நித்தியப்படி தியானம் பண்றது, அத்தியாசம் பண்ணணும், பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அத்தியாசம் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க பாத்மா விகிரக விஜய உதகம் சத்துகாமோ தகரா சத்து சங்கல்போ தகரா இப்படின்னு எப்பொழுதும் அத்தியாசம் அதிசயம் ஆதேயம் மனதுக்குள்ள அப்படியே நல்லா நிறுத்தணும். பெருமாள் நேரம் ஓடி வந்துடுவோம் உங்ககிட்ட போய் பாருங்கோ ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரின் பாடுங்கோ பாட பாட ஆழ்வார் சீர்திருத்திகளை சொல்லுங்க சேவிக்கிற தேசிய சீர்திருத்திகள் ஸ்தோத்திரங்களை சேவிக்கோ சேவிக்கிறது கேட்டு ஓடி வந்துடுவோம் பகவான். நம்முடைய தியானம் இருக்கு பாருங்கோ அவ்வளவு சொந்த தியானம் அவன் எப்ப காத்துட்டு இருக்கான், எப்ப பாடுவான், எப்ப கையை கூப்பிடுவான், எப்ப என்ன கூப்பிடுவான், எப்ப என்ன நினைப்பான் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அதனால நீங்க என்ன பண்றீங்கோ இந்த மாதிரி மனது அப்படியே லைக்க இருக்கணும் பெருமாள். அந்த லைக்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மனதுல எப்பொழுதும் பெருமாளையே தியானம் பண்ணணும், அதையே சிந்தனை பண்ணணும். சதா சத்தாவ பாவித்தாக பெருமாளே சொல்றாரு இவரு என்னையே எப்பொழுதும் நினைச்சிட்டு அதையே மனதுக்குள்ள அப்படியே ஸ்தாபிச்சிருக்கும். ஸ்தாபிச்சுட்டாக்க கடைசி பரிந்த நான் தான் உங்க தியானத்துல வருவேன், அந்திம ஸ்மதியை நானே வருவேன், அடுத்த பிறவையில என்னையே நீங்க அடைவீங்களோ என்னையே அடைஞ்சிட்டா வேற என்ன வேணும், அதனால அப்படி இருந்தோம் அப்படின்னுட்டு பெருமாள் சொல்லி கொடுக்குறேன். பகவத்கீதையில எட்டாம் அத்தியாயத்துல சொல்கிறேன், அதனால மாமேவ அனுஸ்மர ஸ்மர அனுஸ்மர ஸ்மர நினைச்சிருக்க அனுஸ்மர எப்பொழுதும் என்னையே திரும்ப திரும்ப திரும்ப தியானிச்சுக்கிறது. இத பெருமாள் எட்டாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லி கொடுக்கிறார், அதனால இந்த மாதிரி இந்த வித்தியினுடைய பிரபாவம் அது வித்தியை எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணணும். அதனுடைய பலன் என்ன வித்தியாச ரூபம்னு நிறைய சொல்லிருக்கோம், தைலதாராவத சின்ன சுந்தரி ரூபம், அதோட பலன் என்ன அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பெருமாள் சாட்சாத்காரம் நமக்கு கச்சத்துல சொல்றது பாருங்க, கதாகம் பகவந்தம் நமக்குள்ள நாதம் நமக்குள்ள தெய்வதம் அப்படின்லாம் சொல்லி சாட்சாத்கரவாணி சத்ருஷா எப்ப நான் கண்ணால கண்டு இது பண்ணுவேன். நாலா அத்தியாயத்த சொல்றேன் அதுக்கு அழகாக ஆக்கியானம் பண்ற பவித்ரானாய சாதுனாம் அதுக்கு எல்லாம் அர்த்தம் சாதிச்சிருக்க சந்திரமானார். அதாவது என்ன அர்த்தம், அங்கிருந்த எல்லாம் சாதிக்க முடியாது, சாதுக்களை ரட்சிக்க முடியாதான், என்னை இவாள் ஏது ஏங்கிறாளாம், உன்னை எப்ப பார்ப்போம், பிரமாணம் எப்ப பார்ப்போம், எப்ப பார்ப்போம்னு ஏங்கிறாளா சாதுக்கள் சாத ஓகி உபாசக அப்படின்ற சாது பரித்ராணமே பரித்ராணம், அவனுக்கு சாதுக்களை ரட்சிக்கிறது தான் பிடிக்குமா, அதனால அவன் என்ன பண்றாளா ஏங்கி ஏங்கி தவிக்கிறாளாவா, இல்லைன்னா அவ பிராணனை விட்டுருவாளா, ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பார்க்காம இருக்க முடியாதான், பெருமாளை பேச்சு கேட்காம இருக்க முடியாதான், பெருமாளைய சேஷ்டைகளை அனுபவிக்காம இருக்க முடியாதான், அதனாலதான் ஓடி ஓடி வர பெருமாள் அங்கே இருக்குன்னு அங்கே இருந்து ஓடி வர பெருமாள் என்ன இவாளால பார்க்காம இருக்க முடியல, கேட்காம இருக்க முடியல, பேச்சு சேஷ்டைகளை அனுபவிக்காம இருக்க முடியல, எல்லாத்தையும் பார்க்கணுமா, அதுக்கோசரம் பெருமாள் ஓடி வந்து ரட்சிக்கிறான் இவாள். அதனால இதுதான் பலன், பிரம்ம வித்தியக்கு இது பலன். ஆனா ஒரு வேதாந்தியை பண்ணிட்டோம் விசாரம் பண்ற இந்த சத்தத்துக்கு இது அர்த்தமா அது அர்த்தமா இப்படி பண்ணி கவனிச்சுக்கோங்கோ அப்ப என்ன வரும், ஏதோ ஞானம் வரும், அதுல சண்டை போட்டுன்றதா ஒரு ஞானமும் வராது, ஒரு ஞானமும் வராது. அதனால சண்டை போடாம நம்ம என்ன நிர்ணயாத்மக ஞானம் வருதோ அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன, பரோட்சமான தரிசனம் தான் வரும். அதாவது பரோட்சமான தரிசனம்னாக்க நேர பார்க்கிற அனுபவம் வராது, நேர பார்க்க அனுபவம் வராது. இப்ப சொல்லிட்டு இருக்கோம் பெருமாள் இப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டு இருக்கீங்களோ உங்களுக்கும் அது பிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு, சொல்றது சொல்றதும் பிடிக்கிறது கேட்கறதும் பிடிக்கிறது. ஆனா இதை காது கொடுத்து கேட்கிறோம் மனசுக்குள்ள பெருமாள் இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் இருக்கு ஏற்படுவதற்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான். ஆனா நேர சேவிக்கிற அனுபவம் வருமா, அது ஒரு சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும். பிரயாண முனைய உற்சவம் நடக்குது, அந்த உற்சவத்தை டிவியில அவன் வந்து டெலிகாஸ்ட் பண்றான், அதை பார்க்கணும் ரொம்ப நன்னா இருக்கு பெருமாள், அழகா பொண்ணு சுத்தமா விஷயம் நேர கூட அப்படி ஜெயிக்க முடியாது, அவ்வளவு நல்லா கவிக்கிறார். ஆனாலும் கூட நேர போய் அந்த ஒரு நிமிஷம் நாலு கும்பல்ல இடிச்சு பிடிச்சு நின்றுட்டு எப்படியோ கையை கூப்பிட்டு கோவிந்தா நாராயணன் சுப்பிரமணிய அந்த சந்தோஷம் இந்த டிவியில பாக்குறது வரதோ அங்க போகாததுக்கு இதாவது கிடைச்சதுன்னு ஒரு திருப்தி படுத்திக்கிறோம், ஒரு மனசை திருப்திப்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான், இத்தனை சொல்லலை தவிர்த்து எனக்கு போக பிடிக்காது, கும்பலை கண்டாலே அது எனக்கு அலர்ஜி, போகவே மாட்டேன். எல்லாம் வந்து அவங்க டிவியில தான் போக சேர்த்து போனாங்க, அது என்ன உள்ளவங்க கூட மாட்டான், எத்தனையோ இது கொண்டு தேவபிரமா சொன்னதுங்க எப்போ கும்பல் இல்லாம இருக்குமோ அப்ப போய் சேர்த்தேன். அதுக்காக என்ன போய் இடிச்சு நிறுத்தினா சேர்க்க மாட்டேன். எதுக்கு வித்தியாசம்னா பொதுவாகவே நேரம் சேவிக்கிறது ஒரு அழகு, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனுக்கு அனுஷ்டிக்கிறதே ஆனந்தமா இருக்கும். அந்த அனுஷ்டிச்சு பெருமாள் மனந்து கொள்ள சாட்சாத்காரம் விடுவேன், சாட்சாத்காரத்தை கொடுத்துடுவேன், அதை அனுபவிக்கிறது இன்னொரு மனம் அவ்வளவு ஆனந்தமா அது இருக்கும். அது கிடைக்கிறது சாமான்யமா, எவ்வளவு ஆச்சரியம் அது, அப்படிப்பட்ட பகவதன் போதும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அத்தஞானம் இருக்கு பாருங்க, அத்தியனம் பண்ணிட்டு அதில் தெரிஞ்சுக்கிறமே அது என்ன வரும், பொதுவா அர்த்தம் தெரியும் பகவானை பத்தி அதை தெரிஞ்சுப்போம் அவ்வளவுதான். அதனால சுரூபமோ பலமோ பிரம்ம வித்தியக்கும் இந்த அர்த்தஞானத்துக்கும் வேற வேற விஷயங்கள். பூர்ணிமாம்சனம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி அங்காந்தி பாவம் வரவே வராது, அது வேற இது வேற, ஒன்னு ஒன்னும் வேற வேறையா இருக்கு, அது ஒன்னே இது அப்படின்னு சொல்றது எப்படி தெரியாது. அதனால அது இல்லை, ஆனா சாட்சாத்காரன்றது இதுதான். இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, நீ வேதாத்தியனம் அர்த்தஞானம் எல்லாம் என்ன தெரியுமோ, ஒரு அளவோட அது நின்றுடும், ஒரு அளவோட தான் நின்றுடும், நமக்கு ஞானம் வரும் அதோட நின்று போயிடுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, மொத்தம் யாகம் பண்ணணும்னு ஆசைப்படலாம், யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாக்க அவன் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ண கிரகிணி வரா, கிரகிணியோட சேர்ந்துட்டு அவன் ஆதானம் பண்ணணும், அக்ஞாதானம் பண்ணிக்கணும். அக்ஞாதானம் பண்ணிட்டான்னாக்கா அதுக்கு அந்த ஆதாரம் என்ன பண்ணும், ஒரு யோகியதையை கொடுப்போம். அதாவது இது உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வளருது 7 வயசுல கர்ப்பாஷ்டம் உபநயனம் பண்ணிடுறோம், உபநயனம் பண்ணிட்ட உடனே உபநயனம் பண்ணிடுறோம், உபநயனம் பண்ணிட்ட உடனே என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அத்தியனம் பண்ணணும், ஆவணி ஆவத்தை தண்ணிக்கு எப்போ வேணாலும் உபநயனம் பண்ணலாம், உபநயனம் பண்ணிட்டு ஆவணி ஆவத்தை தண்ணிக்கு அத்தியன ஹோமம் பண்ணி அதை அப்பா வேதாரணம் பண்ணுவா, அதுக்கப்புறம் தான் வேதாத்தியனம் பண்ணுவான். இப்ப இந்த உபநயனம் பண்றதுக்கு கொஞ்சம் அது வேதாத்தியனத்துக்கு அங்கம், அத்தியனம் பண்றதுக்கு அதான் யோகியதையை கொடுக்கும். உபநயனம் பண்ணாம அத்தியனம் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்திரீகள் எல்லாம் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவளுக்கு உபநயனம் இல்லை, உபநயனம் இல்லாததுனால அவளுக்கு அந்த சம்ஸ்காரம் இல்லை, அதனால யோகியதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ற கமிவாம்சர்கள் வேதாந்திகள் எல்லாருமே விசாரம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உபநயனருக்கு அது வேதாத்தியனம் வந்து கிடைக்கும், அவ்வளவுதான். வேதாத்தியனம் பண்ணினாக்க அதன் பிறகு விசாரம் பண்ணி ஞானத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் ஸ்நாதக விரதம் அனுஷ்டிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் கிரகிணியோடு சேர்ந்துட்டு ஆதானம் பண்ணணும். அந்த ஆதானமானது யாகம் பண்றதுக்கு இதுவா இருக்கும், யோகியதையை கொடுக்கும், சம்ஸ்காரத்தை கொண்டு கிடைக்கும். மற்றபடி அந்த ஆதானம் அங்கும் கிடையாது, எல்லா யாகத்துக்கும் அது சம்ஸ்காரத்தை கொடுக்கும், யோகியதையை கொடுக்கும், யோகியதை உண்டிதான் கொடுக்கும். மற்றபடி அது அங்கமா இருக்காது, யாகத்துக்கு அங்கம் எந்த யாகத்துக்கும் அங்கமா இருக்காது. அந்த மாதிரிதான் இந்த வேதாத்தியானம் இந்த அர்த்தஞானம் நம்ம பிரம்மத்தையே அனுஷ்டிக்கணும், பிரம்மத்தையே அனுஷ்டிக்கிறதுக்கு இந்த ஞானம் எல்லாம் உபயோகப்படணும், அவ்வளவுதான். அதனால அந்த பிரம்ம வித்யா வேற, இந்த ஞானம் வேற. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒண்ணு சொல்லிருக்கோம், நம்ம வந்து இதுல போன பாதத்துல சரீரே பாவாதிகரணம் அதுல சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் வந்து யாகம் பண்ண போறேன். அப்போ யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போதும் யாகம் பண்ணேன். அந்த யாகம் பண்ணா என்ன கிடைக்கும்? அந்த இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு அந்த லோகத்துல போய் நான் பலத்தை அனுபவிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா நித்தியம், ஆத்மா நித்தியமா இருக்கும் அப்படின்ற ஞானம் தான் முக்கியம். அது இருந்துட்டா போறும். ஆனா இந்த லோகத்துல பலன்களுக்கு எல்லாம் நான் போக்தாவா இருக்கே அதோடு நினைக்கலாம். ஆனா சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னாக்க ஆத்மா நித்தியமா இருக்கு. இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுத்துட்டு சொர்க்கலோகத்துல போய் சொர்க்கத்தை அனுபவிப்பான் ஆத்மா. அது தெரிஞ்சா போறும். அவனுக்கு அந்த பிரம்ம வித்தியே தேவையில்லையே, அந்த வித்தியை எல்லாம் தேவையில்லை. இது தெரிஞ்சின்றாலே போறும். அதனால என்னாச்சு? நான் ஞானத்தை அடைஞ்சுட்டேன். என்ன ஞானம்? ஆத்மா நித்தியமானவன். அந்த ஞானம் வந்துட்டுனாலே போறும். அதை கொண்டு நான் வந்து சொர்க்கத்துக்கு ஓப்பனும் யாகத்தை பண்ணி அதுக்கப்புறம் நான் சொர்க்கத்தை அடைவேன். ஏதோ மீமாம் சொல்றேன், நம்மளும் சொல்றேன். ஆனால் காமிய கர்மாக்கள் நமக்கு வேண்டியது இல்லை. காமிய கர்மாவெல்லாம் உட்கொள்ளும் சொல்லியிருக்கு. நிறைய பிரமாணம் சொல்ற புரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத்து, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத்து அப்படின்னா நம்ம சொல்றப்ப ஏற்கனவே நிவர்த்தி தர்மம் தான் நமக்கு முக்கியம், பிரவர்த்தி தர்மம் நமக்கு முக்கியம் இல்லை. நிவர்த்தி தர்மத்தை தான் நாம் அனுட்டிக்கணும். பிரவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு முமுக்ஷுவுக்கு முக்கியம். அதெல்லாம் காமிய கர்மாக பண்ணக்கூடாது. பூர்வீமாம்சிகன் என்ன சொன்னா? காமிய கர்மாவை அனுஷ்டிக்கணும், அதுக்கு ஆத்ம ஞானம் வேணும், அதனால அதுக்கே அங்கம்னு சொன்னான். அப்படி சொன்னையானாக்கா அவ காமிய தியாகம் வித்தையோட கூடி இருக்கிறவங்கிட்ட காமிய கர்மாவை தியாகம் பண்ணிவிடும். அது எப்படி வரும்? அது எப்படி அங்கமா இருக்கும்? அது வராதே. காமிய தியாகம் எப்படி வரும்? காமிய தியாகமே வராதே. நீ வந்து அங்கமா இருக்குன்னு சொல்ற, பிரம்ம வித்யானது அங்கம்னு காமிய கர்மம். காமிய கர்மாவே கூடாதே வித்யானுஷ்டனுக்கு. எந்த வித்தியை அனுஷ்டிக்கிறவன பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு காமிய கர்மாவே கூடாதே. காமிய கர்மாவே கூடாதுன்னு சொல்லச்சே அத்த போய் நீ அனுஷ்டிக்கணும்னு சொல்லி அதுக்கு இந்த பிரம்ம வித்யான் நீ சொல்றது எப்படி வரும்? அதுவும் வராதே. அங்க சொல்றது என்ன? இவாள்லாம் ரிஷிகள்லாம் சொல்றா, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சூத்திரார்த்தம் சொல்லச்சு எனக்கு அதெல்லாம் வராது. நம்மளாம் இந்த பதவியெல்லாம் நமக்கு எதுக்கு? இந்த குழந்தைகள்லாம் நமக்கு எதுக்கு? சொர்க்கத்து போதனை யாகம்லாம் எதுக்கு? எதுவுமே வேண்டாம். பொதை குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்ன இந்த மாதிரி காமியம் வேண்டாமே. காமியம்னா எதை பத்தியும் சிந்தனை பண்ணக்கூடாதான். பகவத்கீதையில சொல்லச்ச ஏழா அத்தியாயம் ஞாபகம் அதை சாய்க்கல. ஒத்த வந்து தன்னுடைய பிள்ளை போயிட்டானா இங்க குரு துக்கம் எழுதியிருக்க. குருன்னா பெருசுன்னு அர்த்தம், பெரிய துக்கம் வந்தா கூட அர்த்தம். அதுக்கு எம்பெருமான வியாக்கியானம் பண்ற குருக்கோனாக்கா ஒரு புத்திர சோகத்துக்கு வந்துருச்சு. புத்திர சோகம் வந்தா கூட கஷ்டப்படும் காரணம் பிரம்ம வித்யான. இவன் யாரு எனக்கு புத்திரன? இவன் இந்த கர்மா வச்சுனா போயிட்டேன். இந்த கர்மாவனால எனக்கு புத்திரனா இருக்கான். இதுக்கோசரம் நான் என்னத்துக்கோசரம் கஷ்டப்படணும்? எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது. இதை பார்த்துட்டு ஏன்னா ஒரு பிரம்ம வித்யானுக்கு அதாவது முமுக்ஷு பிரத்யோக நிஷ்டன் அவனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எதுவும் நமக்கு வேண்டாம். நிம்மதியா இருக்கணும், நாம நிம்மதியா இருக்கணும். பிரமாலையே நினைச்சுட்டு இருக்குச்ச இதெல்லாம் எதுக்குது? இந்த மாதிரி சுகம் துக்கம் எதை பத்தியும் நினைக்க கூடாது. துக்கேஷ் மனத்திருக்கிறவனாக துக்கேஷ் விகத விதராக பயக்கிறதா சிதபீர் முனி வச்சதே. பகவான் சிதப்பிரஜனை பத்தி சொல்றான் இரண்டாம் அத்தியாயத்திலேயே. அதனால நமக்கு துக்கமோ சுகமோ, துக்கம் வந்துச்சுன்னு ஊந்துடக்கூடாது, சுகம் வந்துச்சுன்னு ஆகாம குடிக்கக்கூடாது. வீட்டார் ராகம், ராகத்தை விட்டுணும், ஆசையை விட்டுணும். பயம், எனக்கு வந்து இது வருமா வராதோ, வருமா வராதோ, ஐயோ இந்த கஷ்டம் எனக்கு வந்துட போறதே, அதாவது நம்ம தப்பு பண்றோம். அப்ப நமக்கு மனதில் என்ன வரும், தப்பு பண்ணதுக்கு இந்த தப்பு இந்த கஷ்டம் வருமே நமக்கு அப்படின்னு வரப்போறதே, துக்கம் வரப்போறதே பயம் வருமா. அப்புறம் நமக்கு நமக்கு ஆசைப்படுறது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப யார் தடுக்கிறானோ, அப்ப தடுப்பானோ அவனை பார்த்து பிரதிபந்தகம் வருது, பிரதிபந்தகம் பண்றானோ அவனை பார்த்து குரோதம் வருதான், அதெல்லாம் கூடாதான். அப்படி இருக்கணும் உபதேசம் பண்றேன். அதனால இந்த மாதிரி இருக்கணும், காமிய கர்மாக்கள்லாம் கூடாது. இதெல்லாம் எத்தனை இடத்துல சொல்ற கேட்கணுமா, அப்படி இருக்கிறவனுக்கு போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா கேட்க, அதனால இவாள்லாம் கேட்கிறாளாம், இவெல்லாம் என்ன எனக்கு என்னத்துக்குது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு காமக்காரே என செய்கே அப்படின்னு சொல்றான். அவளே ஆசைப்பட்டு இதெல்லாம் விடுறாளாம், இந்த தியாகம்லாம் வேண்டாம், இந்த கர்மா எல்லாம் வேண்டாம், இந்த சுகதுக்காரிகள் எல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுடணும். அந்த மாதிரி இருக்காளாம் அவள்லாம். இதான் பிரம்மவித்யானுஷ்டனுக்கு சுரூபம். அதை பண்ணும்போது அதனால அத்தியனம் பண்றது, அத்தியனம் பண்றதுன்றது அக்ஷராசி கிரகணம் தான். இதான் நம்ம சித்தாந்தம். ஏன்னா பாஷ்யத்துல லகு குரு பட்சத்திலேயே சொல்லிட்டேன், ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அக்ஷராதி கிரகணம் மாத்திரே பரிவர்த்தி அப்படின்ட்டு. அத்தியனம் பண்ணாக்க அக்ஷராதி கிரகணம் ஒன்றுதான் நமக்கு அப்படின்ட்டு அங்க சாத்திருக்காரு சுவாமி. அதனால அர்த்தஞானம் கிடைக்காது. அர்த்தஞானம் வந்தா கூட அது என்ன பண்ணணும்னு, பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கட்டும், நமக்கு ஏதோ உபயோகப்படும். ஆனால் அந்த பிரம்ம வித்தியே அர்த்தஞானமே பிரம்ம வித்தியா நினைச்சு கூடாது, அதுதான் மேம்பான் சக்கான். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, இது அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா அது சுரூபம் வேற, அதனுடைய பலனே வேற. பிரம்ம வித்தி இதனுடைய சுரூபம் வேற, இதனுடைய பலன் வேற. ஆனால் இவைகள்லாம் வேற வேற அர்த்தங்கள் அப்படின்னு இருப்பாது. அதே மாதிரி ஒரு யாகம் பண்ணாக்க அதுக்கு என்ன வேணும், நான் நித்தியமாக இருக்கிறேன், ஆத்மா நித்தியன். அப்படி நித்தியமா நான் நமக்கு தெரிஞ்சுட்டாதான் அந்த ஞானம் வந்தாதான் சொர்க்கத்தை போய் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியவே முடியாது. அதுதான் எதிர்பார்க்கறது, அதுதான் அபேட்சிக்கிறது யாகம் யாகங்கள் எல்லாம். ஆனால் பிரம்ம வித்தியை எல்லாம் அபேட்சிக்கல. பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது வராது. என்ன காந்திகரமாக தியாகம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், அது வராது. அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். பாருங்க, ஸ்வாத்தியாய பிராப்தியேஹி அத்யயனம் உதிதம் ஆதானவத் நோத்தரங்கம் வித்யாங்கம் ஸ்வர்த்தபோதோ ய இந்த வேதம் வேதாத்தியனம் என்ன, அத்தியனம் எதுக்கு, சுவாத்தியாயோ அத்தியதையா அப்படின்னு அத்தியனம் எழுதி, அத்தியன எழுதினு பேர் இருக்கு. தன்னுடைய வேத பாகத்தை சுவாத்தியாயம்னாக்கா ஸ்வவேத பாகம் அர்த்தம், தன்னுடைய வேத பாகத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சுவாத்தியாயோ அத்தியதையான்னு வாக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த அத்தியனதியானது அத்தியனம் என்ன பண்ணணும், இந்த அத்தியனம் வந்தது சுவாத்தியாய பிராப்தி, நம்முடைய வேத பாகத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் சொல்றது அதுதான் அதோட விகிதம். உதிதம் விகிதம், சுவாத்தியாய பிராப்தியே உதிதம் விகிதம் விதிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய வேதபாகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கோதுல விதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஆதாரணவத்து உத்தராங்கம் நபவது. ஆதாரம் ஒத்த யாகம் பண்ணணும்னு சொன்னோம், பேசினோம் யாகம்னாக்க அது அதை யாகம் பண்ணணும் ஒத்த அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அத்தியனம் பண்ணி விசாரதாசத்தை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு கிரகிணியோட அக்னியை சம்பாதிச்சுக்கிறான். அக்னியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்றது. அது ஜாதபுத்திர கிருஷ்ணகேச அக்னின்னு ஆசதீத ஜாதபுத்திர புத்திரன் பிறகும் ஒரு குழந்தை பிறந்துக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகேச தலை கேசங்கள் இருக்கு பாருங்க, அது கருப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கணும், சின்ன வயசுலேயே இருக்கும். 60 வயது 70 வயது நான் ஆதாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சின்ன வயது எவ்வளவு அரசியல இருக்கணும். கிருஷ்ண கேட்டார் அக்னியின் ஆதரித்த அக்னிய ஆதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால இவன் கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்று அதன் பிறகு எவ்வளத்திலேயே இவன் வந்து இளமையிலேயே ஆதாரம் பண்ணிடணும். அந்த ஆதாரம் பண்ணிட்டாக்க இவன் யாகம் பண்ணலாம். யாகம் பண்றது பண்ணாலும் அவன் இஷ்டம், பண்ணாலும் எல்லாம் பண்ணாடாலும் போறான். ஆதாரம் யாகத்துக்கு அங்கும் கிடையாது. நம்ம யாகம் பண்றதையும் ஒரு யோகியதையை கொடுக்குறது, யோகியதையை கொடுக்குறது. நமக்கு ஒரு யாகம் பண்றதுக்கு அதிகாரம் அர்த்தப்பதான், அதை அக்னியை சம்பாதிச்சுக்கிறோம். அந்த அக்னி அதுதான், அதுக்கு வைதிக அக்னின்னு பேரு. லௌகிக அக்னி இல்லை, வைதிக அக்னி அது. அந்த வைதிக அக்னியை வச்சுட்டுதான் யாகம் பண்ண முடியும். அதனால அந்த அக்னியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் ஆதாரம். யாகத்துக்கு அங்கம் இல்லை, உத்தரம் உத்தரசிய நான் அங்கம் உத்தராங்கம் உத்தராங்கம். அதாவது மேல மேல எத்தனையோ யாகங்கள் பண்ணுவான், அதுக்கெல்லாம் அங்கமா இது ஆதாரம் இருக்காது. அது மாதிரிதான் இங்கேயும் நாம வந்து எவ்வளவு இது பண்ணாலும் சரி, ஞானத்தை எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் அந்த ஞானமானது பிரம்ம வித்தியே இல்லை, வெறும் பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறதுக்கு அது அங்கமா இருக்கு. அந்த ஞானம் எல்லாம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதனாலதான் அந்த பிரம்ம வித்தியானது சுரூபி, அதனுடைய சுரூபங்கள்லாம் என்ன, நித்தியபடி பண்ணணும், அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும் நித்தியபடி. அதனால ஆகிற அபியாச அதே அதிசயமானது, அத மாதிரி பண்ணி பண்ணி மனதுக்குள்ள என்ன பண்ணணும், அனுவர்த்திச்சுட்டே இருக்கணும். புதிய தினமும் ஆப்பிரயாணம் ஏன்னு கலந்தரம் பாருங்க, அது பிறகு நம்ம நம்ம வந்து அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி ஆப்பிரையான அனுபவத்தை நீங்கள் இங்கே இந்த கிளம்புறமே நாலாத்தியத்தில் சொல்ல போறது, அதெல்லாம் நிறைய சொல்ல போற. அதனால நம்ம மகாபிரஸ்தானம் கிளம்புறம் பாருங்க, தாவப்பரியந்தம் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும் திருமாலையே, தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பிரம்ம வித்தியர்கள் அசாதாரணமான தருணம். ஆனால் வேதார்த்தத்துக்கு அப்படி இல்லையே, வேதார்த்தம்ன்றது அப்படி இல்லை விசாரம், ஞானம் இதான் அத்வைதிக்கு நமக்கும் வித்தியாசம். அவெல்லாம் வாக்கியார்த்த ஞானமே போறோம், நம்ம அப்படி சொல்லல, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேற. ஆனால் அந்த வாக்கியார்த்த ஞானத்துக்கு அப்புறம் நம்ம அனுப்பிக்கிற பிரம்ம வித்தியை வேறன்னு சொல்றது. அதனுடைய பலம் என்ன அப்படின்னாக்கா, அனுஷ்டிக்கிறதே ஒரு ஆனந்தம். அதன் பிறகு நம்மளுடைய பிரதிபந்தகங்கள் கர்மாக்கள் புண்ணியபாபரூப கர்மாக்கள் எல்லாம் போகும். போச்சுனாக்க பகவானுடைய சாட்சாத்காரம், அதுதான் பலன். அதனால அந்த பிரம்மவித்தியினுடைய சுரூபம் வேற, அதனுடைய பலன் வேற. இந்த பல பலங்களினாலேயும் சுரூபங்களினாலேயும் இந்த சாதாரண அர்த்த ஞானத்தை காட்டிலும் இது வேறுபட்டது. அதனால எது அதிகா, இந்த சாதாரண அர்த்த ஞானம் இருக்கு பார்த்தோம், அது காட்டுல உசந்தது மேல இது வேற, அது வேற வேற வேற விலட்சணமானது ரொம்ப சிரேஷ்டமானது கர்த்தமே வித்யா, பிரம்ம வித்யான்றது அவ்வளோ வசந்தது அப்படின்றது. அதனால இது அங்கமாகட்டும். இந்த அர்த்தபோதன்றது ஞானம், அர்த்தபோதா அர்த்த ஞானம், அது நித்யாங்கம் போகுது, நித்யாங்கமாகவே இருக்கட்டும், அதை ஒத்துக்கிறோம். நீ சொல்ற மாதிரி இந்த அர்த்த ஜானமே பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம்னு சொன்னப்ப அதுதான் தப்பு, அது கிடையாது அது சொல்றீங்க அப்படின்னு. அதன் பிறகு இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு இந்த பிரம்ம வித்தைய கர்மா வந்து அபேட்சிக்கவே அபேட்சிக்காது. ஏன் அப்படின்னா யாகங்கள்ல நமக்கு என்ன வேணும், நியமமாக இந்த ஜீவன் நித்தியமானவன். அது சொல்ற நித்திய ஆத்ம ஞானம் மாத்திரம், ஆத்மா நித்தியமா இருக்கான் அப்படிங்கிற ஞானம் இருக்கு பாருங்கோ. என்னை இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு சொர்க்கத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால அந்த நித்தியமான ஆத்ம ஞானம், ஆத்மா நித்தியமா இருக்கான் அப்படிங்கிற ஞானம் இருக்கு பாருங்கோ, அது மட்டும்தான் கிரதுஷு யாகங்கள்ல நியமத அபேட்சிதம், நியமமா அதுதான் தேவையாக்கிறது. என்ன அந்நிய வித்யா, வேற தனியா பழத்தை உடைய பிரம்ம வித்யா மோஷத்தையே பலமாக உடையது. அந்த பிரம்ம வித்யானது இதுக்கு அங்கமா இல்லை, வேற வித்தியை அபேட்சிக்காது. என்ன அந்நிய வித்யா, வேற வித்தியைகளை அபேட்சிக்காது. அதனால ஆத்மா நித்தியமானவன் அப்படிங்கிற ஞானம் ஒன்றுதான் அங்க அபேட்சிக்கப்படுறது, வேற எதையும் அதை அபேட்சிக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன இருக்கு, அப்படிப்பட்ட இந்த பிரம்ம வித்யா சாபி அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஏஷாம் தத் காமிய கர்மாக்கள் அர்த்தம். நீ சொன்ன எப்பொருள் சொன்னாலே காமிய கர்மாக்களுக்கு பிரம்ம வித்யா அங்கம், அதை இங்க சொல்ற ஏஷாம். இந்த வந்து பிரம்ம வித்தியக்கு விருத்தமா இருக்கக்கூடிய காமிய கர்மா, நான் அப்பா அவரை சாப்பிடுவா அம்மா அவரை சாப்பிடுவா ரெண்டு பேரையும் சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன சாப்பிடுவேன், அது அதுவாது பரவாயில்லை. ஆனால் அவர் எது சொல்வா பாருங்க, அஷ்டமி அஷ்டமிக்கு கிருஷ்ணபட்ச அஷ்டமி கிருஷ்ண சதுர்தசி பௌர்ணமி இதுக்கெல்லாம் பலாரம், அதாவது சாதம் சாப்பிட கூடாது, பலாரம் இந்த பக்கம் அந்த பக்கம் அன்னம், நீ எதை சாப்பிட வேண்டாம் ரெண்டுத்தையும் ஒரு குடும்பம் வேண்டாம், அது தப்பு. ஏன்னாக்க ஒன்னும் அன்னத்தை சாப்பிடணும் இல்ல பலாரத்தை பண்ணணும், ஏன்னா நீதி இருக்கு அந்த நீதியை மாறக்கூடாது. அத மாதிரி ஒரு மோட்சம் வேணுன்றவனுக்கு அல்ப பழங்கள்ல ஆசை வரக்கூடாது, அல்ப பழங்கள் ஆசைப்படுறவனுக்கு பிரம்ம வித்தியை சித்திக்காது, பிரம்ம வித்தியை சித்திக்கவே சித்திக்காத பிரம்ம வித்தியை போய் காமியகர்மாக்கு பிரம்ம வித்தியை அங்கோன்றான், அது எப்படி வரும். அது சொல்ற ஏஷாம், இந்த பிரம்ம வித்தியக்கு விருத்தமா இருக்கக்கூடிய காமிகர்மாக்கள் அவைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியானது எது அங்கம், பிரம்ம வித்தியைக்கு பிரம்ம வித்தியானது அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னையானக்க எது அங்கம். அப்போ சவித்தியே ஈக, இங்க பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறான் பாருங்கோ அந்த அதிகாரி கிட்ட, பிரம்ம வித்திய சவித்தியே வித்தியோட கூடின அதிகாரி கிட்ட, ஏ அதிகாரி கிட்ட காமிய தியாக கடன் பவித்தா காமிய கர்மாக்கள்லாம் விட்டுடணும். இரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டோம், தியாக காமிய கிரியானாம் வசன பரவதி பரவதி கோப்பியான கிரியானாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால காமிய கர்மாக்கள்லாம் விட்டுடணும், தியாகம் பண்ணிடணும் சொல்றது. இப்போ பிரம்ம வித்தியை காமிய கர்மாவுக்கு அங்கம்னு சொல்லிட்டாக்கா எப்படி பிரம்ம வித்தியானது காமிய கர்மாக்களை அபேட்சையானதுன்னு சொல்ல முடியும், ஆனா சாஸ்திரம் எடுத்தே அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் தேவையில்லை. ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, சூத்திரம் சொல்றது, எல்லாமே சொல்றதே. அதனால பழத்தையே எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றதே, பழத்தை எதிர்பார்க்காம பண்ணணும்னு சொல்லச்ச பழத்தோடு கூடின கர்மாவுக்கு காமிய கர்மாவுக்கு இந்த பிரம்ம வித்யா அங்கோன்னு சொல்றீங்க, அது எப்படி ஒட்டி வரும்? கடமைகள் வந்தா கடன் பவித்தா, காமியத்தியாகமானது கடன் பவித்தா எப்படி வரும்? வரவே வரா, தியாகமே வராதே. ஆனால் சாஸ்திரமா வந்துருக்குது, அதனால விரோதமா இருக்குது. அதனால காமிய கர்மாக்களுக்கு இந்த பிரம்ம வித்தியானது அங்கம் ஒண்ணு. அதை இந்த ஸ்லோகத்துல சொல்ற அழகா விவரிச்சுட்ட. அத்தியனம்ன்றது வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான். ஆதானம் மாதிரி யாகத்துக்கு அங்கம் இல்லை ஆதானம், அது ஒரு யோகிதிய கொடுக்கும். அந்த மாதிரி வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தியனம், அதுக்கு ஞானம் வருதுன்னாக்கா அந்த ஞானம் கூட பிரம்ம வித்தியை இல்லை, அது வித்தியைக்கு அங்கம் அவ்வளவுதான். அது அந்த பிரம்ம வித்தியானது இந்த சாதாரண ஞானம் வருது பாருங்களுக்கு, அதை காட்டிலும் சுரூபத்தினாலையும் பழங்கள்னாலையும் வேறுபட்டது, விலட்சணமானது, வசந்தது. அது வேறு, இது வேறு. யாகங்கள்லயோ நியமமாக நான் நித்தியமானவன் அப்படின்ற ஞானம் ஒன்று இருந்தாலே போர்வை பிரம்ம வித்திய வித்தியை எடுக்க அவனுக்கு ஓணும், பிரம்ம வித்தியை அபேட்சிக்கவே மாட்டான். இன்னொன்னு, பிரம்ம வித்திய காமிகர்மாக்களுக்கு அங்கமானவன் சொல்றது சரிந்தாக்க, அப்போ பிரம்ம வித்யா லட்சனுக்கு காமிகர்மாக்கள் எல்லாம் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வராது, அது விரோதமா போயிடும். இப்படி விரோதமா போறதுனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் அந்த பிரம்ம வித்தி தான் அங்கி, அதுவே பிரதானம், அதுக்குதான் மீது அனைத்தும் அங்கமா இருக்கின்றன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. சுவாத்தியாய பிராப்தியேஹி அத்தியன முதிதம் ஆதானவத் ந உத்தரங்கம் வித்யாங்கம் து அர்த்தபோதா பவது யத அதிகா சாஸ்திரூபைப் படைத்த நித்யாத்மஜானமாத்திரம் கிரதுஷு நியமதா அபேக்ஷிதம் நான்ய வித்யா காம்யத்யாகஹ பரித்யே கதமிஹ பவிதாம் சாபி யஜ்ஞங்கமீஷாம். கவிதாக்கிகதின்நாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.